ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராய த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரவத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ர யுகலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேனு பரகாலேதீந்திரமிஸ்ரம் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி சூச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு கண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நமஸ்ததசே, போன பாசுரத்துல கிருஷ்ணன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நோன்புக்கு வேண்டிய அத்தனை சாமான்களையும் இப்ப இந்த பாசுரத்தின் மூலமா கிருஷ்ணன் கிட்ட கேக்குறா ஆண்டாள் கோஷ்டியினர். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோரெம்பாவாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இந்த ஆயர் பெண்களின் ஆசை வந்து கிருஷ்ண சம்சலேஷம், கிருஷ்ணனோட சம்பந்தம் வேணும்ன்றதுதான். அதுதான் இப்ப சம்பந்தம் உருவாச்சு கிருஷ்ணனோட. நேர கிருஷ்ணன் கிட்டயே வாய்ப்ப நேர போய் பேசுறாளே, நீ எப்பவுமே எங்களோடவே இரு, இல்லைன்னா நீ இருக்கிற இடத்துல எப்பவுமே எங்களை கூடவே வச்சுக்கோ அப்படின்னு கேட்காம எதுக்காக நோன்புக்கான சாமான்களை எல்லாம் இப்ப கேட்கணும்? கிருஷ்ணன் வேணும்னு தான் இவாளோட நோன்பு. கிருஷ்ணனே நேர கிடைச்சிட்டான், அதுக்கப்புறமா எதுக்கு இந்த நோன்பு விரதம் எல்லாம் வேணுமா அப்படின்னா, நோன்பு விரதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாஸ்திரம் சொன்ன வகையில அனுஷ்டிக்கணும். அதாவது ஆரம்பிச்சாச்சுன்னா அதை பூர்த்தி பண்ணியாகணும். பலி சக்கரவர்த்தியானவர் யாகம் நடத்தினர், அப்பதான் பெருமாள் வந்து அந்த தானம் வாங்கிக்கிறார். தானம் வாங்கிட்டு மூணாவது அடியில பலி சக்கரவர்த்திய பாதாள லோகத்துக்கு அமுச்சுட்டார். இப்ப அந்த யாகம் பாதியில நிக்கிறது, யஜ்ஞம் வந்து தடப்பட்ட மாதிரி பாதியில நிக்கிறது, பூர்த்தி ஆகல. அதனால பெருமாள் என்ன பண்றார், அங்க இருக்கிற அந்த சுக்கராச்சாரியார கூப்பிட்டு நீரே இதை பூர்த்தி பண்ணி வையும் அப்படின்றார். நீரே இங்க இருக்கும் போது இதை பூர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் உண்டா கிருஷ்ணா பெருமாளேன்ட்டு அவர் கேக்குறார் சுக்கராச்சாரியார். இல்ல, ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாச்சுன்னா அதை பாதியில நிறுத்தக்கூடாது, அது பண்றவாளுக்கு ஸ்ரேயச கொடுக்காது பாதியில நிறுத்தினா. அதனால இது லோகக்ஷேமத்துக்காக ஆரம்பிச்சது, அதனால இதை பூர்த்தி பண்ணணும்னு பெருமாள் சாய்ச்சி சுக்கராச்சாரியார் அதை பூர்த்தி பண்றாருன்னு ஸ்ரீமத் பாகவதத்துல உண்டு. ஆக பாதியில எந்த விரதத்தையும் நோன்பையும் நிறுத்தக்கூடாது. நமக்கு அதுக்கான பலனே கிடைச்சுட்டுனா கூட பாதியில அது நிறுத்தக்கூடாது. பீஷ்மர் வந்து தன்னோட அப்பாக்கு பிண்ட பிரதானம் பண்ணும் போது அவரோட அப்பா நேர்லயே வந்து கை நீட்டினாராம். ஆனா பீஷ்மர் சொன்னாராம், பிண்டத்தை நான் பூமியிலதான் வைக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, அதனால கையில கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆக சாஸ்திரம் எப்படி சொல்லிருக்கோ அப்படித்தான் பண்ணணுங்கிறதுனால பாதியில விரதத்தை நிறுத்தக்கூடாது. அதனால அந்த நோம்ப பூர்த்தி பண்றதுக்காக அதுக்கு தேவையான சாமான்களை இப்ப கிருஷ்ணன் கிட்ட விஞ்ஞாபிக்கிற இந்த ஆண்டாள் கோஷ்டியினர். மாலே மணிவண்ணா அப்படின்னு கூப்பிட்டான். மால் அப்படின்னா ஒரு அதிகமான வியாமோகம் உள்ளவன், தன்னை அண்டியவர்கள் கிட்ட, இந்த பக்தர்கள் கிட்ட, இந்த ஜீவன்கள் கிட்ட அதிகமாக வியாமோகம் உள்ளவன், அதாவது ஆசை உள்ளவன், வாத்சல்யம் உள்ளவன் அர்த்தம். பெருமாள் என்னைக்குமே பக்த வத்சலன் தான், தன்னுடைய பக்தர்களுக்காக எதை வேணாலும் பண்ணுவான். அவள் மாலேன்னு சொன்ன உடனே அவளுக்கு இத்தனை குணமும் ஞாபகம் வந்துடுறது. ஏன்னா எப்படின்னா பெருமாளை பார்த்தாச்சுன்னா நம்மளால நம்மளுடைய கண்ணையோ புத்தியோ நகுத்திக்கவே முடியாதான். வால்மீகி சொல்வார், திருஷ்டி சித்தாபஹாரினம் அப்படின்வர். ராமனை பார்த்தாச்சுன்னா பாக்குறவாளோட கண்ணு புத்தி ரெண்டும் ஒரே சமயத்துல அப்படியே சித்தாபஹாரினம், அப்படியே பறிச்சுண்டுருவாராம், கவர்ந்துடுவாராம் ராமன். அந்த மாதிரி பெருமாள் பெருமாளை நேர பார்த்து கேட்கணும்னு வரா. மாலே அப்படின்னா அந்த அந்த மாலாய் பிறந்த நம்பியே உன்முகம் மாய மந்திரம்தான் கொலோன்னு சொல்றவளா செய்வோ, அதனால அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறா. பெருமாள் வந்து தர்மபுத்திரர் நடத்துற ராஜசூயாகத்துக்கு வரார். அப்ப தர்மபுத்திரருக்கு இவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறது. பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிறார் கிருஷ்ணனை. ஏன்னா தர்மபுத்திரருக்கு தெரியும் இவர் யஜ்ஞ புருஷன், அதனால அவரை பார்த்த உடனே பூர்ண கும்பத்தை எடுத்துன்னு ஓடி வரார். இப்ப யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கலாம் இந்த ராஜசூயாகத்துல அப்படின்னு போர்ட்போலியோ ஒரு அலாட்மெண்ட் நடக்கும்போது கிருஷ்ணர் என்ன பொறுப்பேத்துக்கிறாருன்னா, வரவாளோட திருவடிகளை சோதிச்சு அந்த தீர்த்தத்தை தலையில சேர்த்துண்டு அவளை வரவேற்கணும்ன்ற வேலைக்கு போய் நிக்கிறார். நான் இந்த வேலையை பண்றேன் அப்படின்னு. ஏன்னா தன்னோட பக்தர்கள் அத்தனை பேர்கிட்டையும் அவ்வளவு வியாமோகம் உண்டுனாலும் தர்மன் கிட்ட அது ரொம்ப ரொம்ப அந்த வாத்சல்யமானது ரொம்ப ஜாஸ்தி. அதனால தர்மனுக்காக அவர் அந்த வேலையை நான் பண்றேன்னு எடுத்துட்டாராம். அதனால மாலேன்னு கூப்பிட்டா. ஏன்னா பெருமாளுக்கு அவளோட பக்தர்கள்னா அப்படி ஒரு பிரேமை. மணிவண்ணா அப்படின்னா பெருமாளுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு வியாமோகம் இருக்குன்றத தெரியப்படுத்துற வார்த்தை மாலேன்னா, நமக்கு பெருமாள் மேல உள்ள ஆசையை தெரியப்படுத்துற விஷயம் மணிவண்ணன். ஏன்னா கௌஸ்துபம் அப்படின்ற அந்த மணி, அதுதான் ஜீவாத்மாவோட உருவகம்னு சொல்லுவோம். அந்த மணியை எப்பவுமே வச்சுட்டு இருக்கிற கார்மேக வண்ணன், மணிவண்ணன் அப்படின்னு சொன்னோம்னா அது நீல நிறக்கர்ல சொல்ற விஷயமா சொல்லுவான். நீல நிற மணிவண்ணன் அப்படிங்கிறது தான் பெருமாளோட திருவுருவம், அந்த கலர்னு சொல்லுவான். இதுதான் நம் சுவாமி ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் எதுன்னா இது, இந்த விஷயம். அத்தராஹித சாரு வம்சநாளாகா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாகா ஹரி நீல சிலாவி பங்க நீலாகா பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணின். என்னோட அந்திம பிரயாணத்துல கிருஷ்ணான்னு எப்படி சேவை சாய்க்கணும் தெரியுமா? உதட்டுல அந்த புல்லாங்குழலோட, தலையில அந்த மயில் பீலியோட, உன்னோட இந்த இந்திர நீல வர்ணத்தோட உன் திருவடி, உன்னோட திருவடிவை எனக்கு காட்டணும் பெருமாளேன்னு விஞ்ஞாபிக்கிற நம் சுவாமி. அந்த நீல வண்ணம் அதை குறிக்கிற வார்த்தை தான் மணிவண்ணா அப்படின்னு. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் அப்படின்னா, நாங்க உன்னோட இங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ விளையாடுறதுக்கோ வந்திருக்கோம்லாம் நினைச்சுக்காத, மார்கழி நீராடுவான். நாங்க மார்கழி நீராடுறதுக்காக வந்தோம், நாங்க ஆரம்பிச்ச வேலையை நல்லபடி முடிக்கணும், அதுக்காக நீ எங்களுக்கு உதவணும் அப்படின்னு தான் வந்த வேலையை கரெக்டா அவருக்கு தெரிவிக்கிறார். கிருஷ்ணர் உடனே கேக்குறாராம், நீங்க பாட்டுக்கு ஏதோ நோன்பு இருக்கேன்னு சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் ஏதாவது பிரமாணம் இருக்கா? இப்படி எல்லாம் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி நோன்பெல்லாம் இருக்கணும்லாம் சொல்லியிருக்கா, இதுக்கெல்லாம் ஏதான உங்களுக்கு பிரமாணம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் சொல்றா, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னா. எங்களுக்கு எந்த சாஸ்திர ஞானமும் கிடையாதுதான், ஏன்னா நாங்கெல்லாம் ஆய்குல பெண்கள், எங்களுக்கு ஒரு சாஸ்திர ஞானமும் கிடையாதுதான். ஆனா எங்க பெரியவா அனுஷ்டிச்சதான் நாங்க அனுஷ்டிக்கிறோம், பெரியவா பண்ணதே எங்களுக்கு பிரமாணம், அதுவே எங்களுக்கு போதும். அதனால அவனருளால் அவன் தாழ் வணங்கின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதனால இப்ப இந்த நோன்புக்கு என்னெல்லாம் வேணும்னு நாங்க லிஸ்ட் தரும், நீ கேட்பதாக இருந்தால் அப்படின்னா, அதான் வேண்டுவன கேட்டியல், நீ கேட்பதாக இருந்தால் நாங்க சொல்றத நீ காது கொடுத்து கேப்பன்னா நாங்க எங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நாங்க சொல்றோம் அப்படின்றா. இந்த இடத்துல இந்த மேலையார் செய்வனகள் அப்படின்ற இடத்துல ஒரு முக்கியமான சிஷ்டாச்சாரம் நமக்கு சொல்லித்தர நம் நாச்சியார். அதாவது ஒவ்வொரு ஜீவனுக்கும் நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பிராமணனா இருக்கிற ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்துல என்ன பண்ணணும், அவனே கிரகஸ்தாசிரமத்துக்கு வரும்போது கடைபிடிக்க வேண்டியது என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப பிரம்மச்சாரியா இருக்கும்போது தட்டாட கட்டின்னு இருக்கா, ஆனா கிரகஸ்தன் ஆன உடனே பஞ்சகச்சம் கட்டிக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு சாஸ்திரத்தை வாசிச்சுட்டு பண்றது இல்ல, இதெல்லாம் மேலையார் செய்வனகள். நம்ம பெரியவா எப்படி அனுஷ்டிக்கிறான்றத பார்த்து அவ கிட்ட கேட்டு சிலதை அவ சொல்லி தருவா, சிலதை அவளை பார்த்து நம்மளே கத்துக்கிறது தான். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெரியவா என்ன பண்றான்றத நம்ம கவனிக்கணும், அவளும் நமக்கு சொல்லித்தரணும், நம்மளும் அவ கிட்ட தெரியாததை கேட்டு கத்துக்கணும் அப்படிங்கறத இந்த ஒரு பதத்துல அவ்வளோ விரிவுரை கொடுக்கிறார். நம் சுவாமியே இதை சொல்லுவார், முன்னடி பார்த்து முயலுதலால் அவர் சாய என பின்னடி பார்த்து நடந்து பெரும் பதம் மேறுவமேனர். வைகுண்டத்துக்கு போறதுக்கே நமக்கு எது முக்கியம்னா முன்னாடி நம்மளோட பூர்வர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கா அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு. ஆக மேலையார் செய்வனகள் அப்படிங்கிற ஒரு சிஷ்டாச்சாரத்தை இந்த இடத்துல சொல்லித்தரா. அந்த ஆனா அதுக்கு பெரியவாளும் அந்த மாதிரி இருக்கணும், சொல்லி கொடுக்கற மாதிரி. பெரியவர்கள் இந்த இடத்துல யார எடுத்துக்க முடியும்னா யார் அதை அனுஷ்டிச்சு காமிக்கிறாளோ அவளை பார்த்து நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா அந்த பெரியவாளும் இருக்கணும் அந்த மாதிரி அப்படின்றதையும் இங்க உணர்த்தறா. இப்போ அடுத்தது லிஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா கிருஷ்ணன் கிட்ட, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே அப்படின்னா பெருமாளே இப்ப நடுங்கிட்டார். இது என்னது, இது ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வனன்ட்டு என்னோட பாஞ்ச சன்னியத்தையே கேக்குறாளே அப்படின்னா, அது என் ஒத்தனாலதான ஊத முடியும், உங்களால எல்லாம் அதை ஒண்ணுமே உபயோகப்படுத்த முடியாதே, அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அடுத்தது சொல்றா, போல்வன சங்கங்கள் அப்படின்னா உன்னோட பாஞ்சசன்னியம் மாதிரி இருக்கக்கூடிய சங்கங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னா, எங்களுக்கு உன்னோட பாஞ்சசன்னியம் வேண்டாம் ஆனா அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த சங்கங்கள் எனக்கு வேணும். அது சரி, பூஜைக்கு கேட்கிற வஸ்துவை நீ எப்படி கேட்கணும், நல்ல இனிமையான சப்தம் இருக்கக்கூடியதா, ஞானத்தை கொடுக்கக்கூடியதா, அந்த மாதிரி ஒரு சாந்தமா கேட்கறத விட்டுட்டு ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன அப்படின்னு கேட்கறியே, இது நன்னாவா இருக்கு அப்படின்றார் பெருமாள். அதுக்கு ஆண்டாள் நாச்சியார் ஒரு விஷயம் சொல்றா, சத்யம் சதேன விக்னானா சஹஸ்ரேன ததாதபா விக்னாயுதேன கோவிந்தே நிருணாம் பக்திர் நிவாரியதே அப்படின்னா, அதாவது யாராவது ஒருத்தர் நான் இனிமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு விரதம் இருந்தா அதை கெடுக்கிறதுக்கு ஒரு 100 விதமான இடைஞ்சல்கள் வரும். அந்த மாதிரி இப்ப நாங்க விரதம் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா அதை தடுக்கிறதுக்கு எந்த இடைஞ்சல் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். ஆக உன்னுடைய அந்த சங்கநாதம் மாதிரியான ஒரு நாதம் இருக்கக்கூடிய சங்கத்தை நீ கொடுத்தேன்னா அந்த தடைகளை எல்லாம் அது நடுங்க செய்யும் அளவு இருக்கணும். அதனாலதான் உன் சங்கம் மாதிரி இருக்கணும்னு கேக்குறோம். அது என்ன பண்ணும், இந்த ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஆக எங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய சங்கமா அது இருக்கணும். அதனாலதான் உன்னுடைய சங்கம் மாதிரி ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வனவா இருக்கிறத நாங்க கேட்கறோம். அத போன்ற போல்வன சங்கங்கள், அத போல இருக்கக்கூடிய சங்கங்களை எங்களுக்கு கொடு, உன்னது மாதிரியே இருக்கணும், போய்ப்பாடுடையனவே பெரிய உருவமுடைய சங்கங்களா வேணும். அதாவது சங்கங்கள் அப்படின்னு சொன்னதுனால ஒத்தரொத்தருக்கும் தனித்தனியா வேணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறா. நீ வந்து மொத்தமா ஒரே ஒரு சங்கு கொடுத்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லாத, சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே அப்படின்னா சரி கொடுக்குற அடுத்தது அப்படின்னா, சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே அப்படின்னா, பறைய கேட்கும் போது பறைகளேன்னு சொல்லலையே, பறையேன்னு தானே கேட்டா, அப்போ ஒன்னு மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னா, பறைன்றது பெரிய வாத்தியம். அதாவது எந்த அளவு பெரிய வாத்தியம்னா, பெருமாள் திருவிக்கிரமனா உலகத்தை அளந்தப்போ ஜாம்பவான் இந்த விஷயத்தை சொல்லி பெருமாள் உலகத்தை அளந்துட்டார் அப்படின்றத சொல்லி இந்த உலகத்தை சுத்தி வந்தாராம். அப்போ அவர் பறை அடிச்சுட்டே சுத்தி வந்தார்னு ராமாயணத்துல இருக்கு. ஆக இது ஜாம்பவான் மாதிரி ஒத்தரால தூக்குற விஷயம்னு தெரிஞ்சதுனால பறைகளேன்னு கேட்காம பறையேன்னு கேட்டா, ஏன்ற சப்தம், இந்த ஏவகாரம் எதுக்கு அப்படின்னா, நிறைய வேணும் ஆனா தனித்தனியா வேணும்னு அவசியம் இல்ல, ஒத்தருத்தருக்கும் ஒண்ணு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, மொத்தமா இங்க 500,000 பேருக்கு சேர்த்து ஒரு 100-200 மாதிரி கொடுத்தா கூட போதும். இதுக்கப்புறம் கேக்குற எல்லாமே அப்படிதான், சால பெரும்பறையே பல்லாண்டு சேப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்னு ஒரு ஏவகாரத்தோட தான் அவன் கேக்குறா. ஏன்னா அது ஒத்தருத்தருக்கும் தனியா வேணும்ன்றது இல்ல, ஆனா நிறைய அளவுல வேணும் அப்படிங்கறதுக்கு. அடுத்தது பல்லாண்டு சேர்ப்பவர்கள் வேணும்னா, ஏன்னா பல்லாண்டு பாடினவரோட திருக்குமார தீவோ, அதனால பல்லாண்டு பல்லாண்டா இந்த நோன்பு நடைபெறணும்ன்றது ஆண்டாளோட திருவுள்ளம்ன்றதுனால பல்லாண்டு செய்பவர் வேணும்னு அவளோட ஆசைதான். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்த திருப்பாவை பிராப்தமாறுது, இன்னைக்கு வரைக்கும் இது ஓதப்படுறதுன்னா அந்த பல்லாண்டு செய்பவர்களாலதான். ஏன்னா நம் சுவாமிக்கே நம்ம எப்படி சொல்றோம், இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு சொல்றோம். அப்படி சொல்லி சொல்லிதான் 750 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் நம் சுவாமியோட பெருமை பேசப்படுறது. ஆக பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுபவர்களாலதான் இந்த நோன்பானது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகப்படும்ன்றதுனால அவா வேணும்னு கேக்குறா நம் சுவாமி சாய்ப்பர். இது பூலோகத்துல மட்டும் இல்ல, வைகுண்டத்துல கூட பல்லாண்டு பாடுவோம்னர் நம் சுவாமி. விண்ணுலகில் வியப்பெல்லாம் விளங்க கண்டு விண்ணவர்த்தம் குழாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னர். விண்ணுலகில கூட நம்ம போய் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவோம்னர் அவர். இந்த பூலோகத்துல பாடுறது இல்ல, அங்க போய் கூட நம்ம வந்து வைகுண்டத்துல கூட பெருமாளுக்கு நம்ம பல்லாண்டு பாடுவோம்னர். அதனால இந்த பல்லாண்டு செய்பவர்கள் இருந்தாதான் இது அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்குன்னு இன்னும் பல நூற்றாண்டு எடுத்துட்டு போக முடியும்ன்றதுனால பல்லாண்டு செய்பவர்கள் வேணும் அப்படின்னா. அடுத்தது கேட்டா கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்னு கேப்பே விடாம வரிசையா கேட்டுட்டே வந்தா. மங்களமான தீபங்கள் வேணும், ஏன்னா விளக்கு இல்லாம எந்த ஒரு நல்ல காரியமுமே, விளக்கேத்தாம எந்த ஒரு விஷயமுமே நம்ம பண்ண மாட்டோம். பெருமாள் திருவாராதனத்திலேருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் விளக்கு முதல்ல வேணும் நமக்கு. அடுத்தது கொடி வேணும் அப்படின்னா, ஏன்னா பெருமாளுக்கு ஒரு உற்சவம்னா கொடியேறுதல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பெருமாள் கிட்ட கேட்கறதுனால கருடத்வஜம் அப்படின்னு சொல்லப்படுற கருட கொடி வேணும்னு அர்த்தமா இருக்கு. நீ வந்து உன்னோட கொடியே கூட கொடு, அங்க உன்னோட பாஞ்சதனியம் மாதிரி கொடுனால அந்த மாதிரி உன்னோட கொடி மாதிரியே இங்க எங்களுக்கும் கொடு அப்படின்னு. அடுத்தது விதானம். விதானம் அப்படின்னா மேற்கட்டு பந்தல் போடுறது மாதிரி. பொதுவிலேயே இந்த உற்சவ காலத்துலலாம் நம்ம பார்ப்போம், எதுக்குன்னா பெருமாள் பாகவதா இவாள்லாம் இவாளுக்கெல்லாம் அந்த வெயில் மழை பனி முக்கியமா பெருமாளுக்கு இதெல்லாம் படக்கூடாது அப்படிங்கறதுனால பெருமாளை அந்த அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அங்கங்க விதானம் போடுவா. ஆக எங்களுக்கும் அது வேணும் அப்படின்னு கேக்குற. ஆளின் இலையாய் அருள் அப்படின்னா, இவ்வளோ கேக்குறீங்களே, இத்தனையும் நான் எப்படி உடனே ஏற்பாடு பண்ணி தர முடியும்? 500,000 பேர் வந்து சங்கத்தை கூடுன்ற விதானம்ன்ற பல்லாண்டு செய்ப்பார் வேணும்ன்ற எப்படி நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு பெருமாள் கேட்டுக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை சொல்ற பதம் இங்க ஆளின் இலையாய் அப்படின்னா. ஏன்னா உன்னால முடியாத காரியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவ்வளோ பெரிய உலகத்தையே வயத்துல வச்சுண்டு இத்தினூண்டு சின்ன ஆளிலையில அதுக்குள்ள நீ படுத்துட்டு இருக்க, உன்னால அதை பண்ண முடியும்னா இதெல்லாம் உனக்கு பெரிய வேலையே கிடையாது. ஏன்னா உனக்கு வேணும்னா பாலெண்ண வண்ணத்துன் பாஞ்சதன்யமே உன்னோட பாஞ்சதன்யம் இருக்கு, நாங்க கேட்டதுல கொடுக்கறதுக்கு பாஞ்சதன்யமே உன்கிட்ட இருக்கு. பறை வேணும் அப்படின்னா உன்னோட இவர் இருக்க உன்னோட சாங்கம் வில்லு இருக்கு, அந்த அதோட அந்த அம்புகளே இருக்கு அந்த மோளம் அடிக்கிறதுக்கு. பல்லாண்டு செய்ப்பார் வேணும்னா கௌஸ்துபம் மணி இருக்கு பல்லாண்டு செய்க்கிறதுக்கு, அவளை கொடு. கோல விளக்கு, உன்னுடைய திருவாழி சக்கரம் இருக்கு, அந்த விளக்குமாய் ஜெகஜோதியா இருக்கு. கொடினா கருடன் இருக்கார், விதானம்னா ஆதிசேஷன் இருக்கார், எல்லாமே உங்ககிட்ட ரெடிமேடா தான் இருக்கு, அதுல எல்லாத்துலயும் ஒரு சாம்பிள் எங்களுக்கு கொடு அப்படி. அது கொடுக்கறது ஒன்னும் உனக்கு கஷ்டம் இல்ல அப்படிங்கறதுனால ஆளின் இலையாய் அப்படின்னா, உனக்கு முடியாத காரியத்தை ஒன்னும் நான் இங்க கேட்டுள்ள, இது எல்லாமே உன்னால பண்ண முடியும், ஏன்னா உனக்கு அந்த அகடி தகடனா சாமர்த்தியம் உண்டுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால ஆளின் இலையாய் அப்படின்னு சொல்லிட்டு அருள் அப்படின்னா, இப்ப ஏற்பட்ட பெருமாளே எங்களுக்கு நீர்தான் அருள் புரியணும், அவனால எல்லாத்தையும் உடனே கொடுக்க முடியும்னாலும் நம்ம கேட்ட உடனே அவன் எல்லாத்தையும் கொடுத்தாகணும்னு ஒண்ணு அவருக்கு அவசியம் கிடையாது. அவரோட கிருபை இருந்தால்தான், அவருக்கு பண்ணணும்னு எண்ணம் இருந்தால்தான், அதுக்கு நம்ம தகுதியானவளா இருந்தாதான் பெருமாள் அதை பண்ணுவார் நமக்கு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சதுனால அழகா ஒரு பதம் போட்டு அந்த பாசுரத்தை பூர்த்தி பண்றா, ஆளின் இலையாய் அருள் அப்படின்னு அழகா முடிக்கிறார். ஆக இந்த பாசுரத்தின் மூலமா எங்களுக்கு இந்த நோன்பு முடிக்கிறதுக்கு நல்லபடி முடிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச விஷயத்த தடங்கள் இல்லாம முடிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேண்டி இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கொடுத்தார். இப்ப இந்த பாசுரத்தோட உட்கருத்து சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களை உன்னோடு சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறனாலே உன்னை அடையணும்ன்ற ஆசையை எங்களுக்குள்ள ஏற்படுத்துற மணிவண்ணனே மார்கழி நீராடுவான் அப்படின்னா, அதாவது நாங்க வந்து நீயே கதி அப்படின்னு சரணாகதி பண்ண வந்திருக்கோம், அந்த மாதிரி பண்ணறதுக்கு இது யார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா? மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. நம்மளால நேர பக்தி மார்க்கத்துல பெருமாளை அடைய முடியாது, அது ரொம்ப முடியாதுன்னா பண்ண முடியாது இல்ல, ஆனா இன்னைக்கு நமக்கு அது துர்லபம், இன்னைக்கு நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால பெருமாளே நமக்கு சொல்லி கொடுத்த வழின்னு ஒன்னு இருக்கு, அதுதான் சரணாகதி மார்க்கம். ஏன்னா இத அர்ஜுனன் கிட்ட சொல்லும் போதே அவர் வந்து பக்தி மார்க்கம் முடியலன்னா பிரபத்தி மார்க்கம் பண்ணுன்னு தான் அவர் சர்வதர்மான் பரித்தியஜியாவை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஆக இது துவாபர யுகத்திலேயே முடியலன்னா கலியுகத்துல நிச்சயமாவே கஷ்டம்தான். பண்ண முடியாது அப்படி பண்ண கூடாதுன்னு இல்ல, ஆனா அதுக்கு நமக்கு துர்லபமா இருக்கிறதுனால இத எங்களோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கா. மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், அவ என்ன சொல்லி கொடுத்திருக்கா? பக்தி மார்க்கத்துல உன்னால போக முடியாது, அது ரொம்ப கஷ்டமான மார்க்கம், அதனால சுலபமான மார்க்கமான இந்த பிரபத்தி மார்க்கத்தை நீங்க அனுஷ்டிக்கணும், பெருமாள் கிட்ட நீங்க சரணாகதி பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. இதோட சுவாபதேசம் என்னன்னா, பாஞ்ச சன்னியம் அப்படின்றது ஒரு ஞானத்துக்கான அடையாளம். பால் போன்ற நல்ல சுத்தமான ஞானத்தை நம்ம அடையணும், அதனால என்ன ஆகும் அப்படின்னா தவறான விஷயங்களை கேட்கும் போது இது தவறுன்னு நமக்கு புரியற அளவுக்கு, உடம்பு நடுங்குற அளவுக்கு தப்பான விஷயங்கள் இந்த உலகத்துல பார்க்கும்போது இதெல்லாம் சரி கிடையாது, நம்ம இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாதுன்னு ஒரு ஞானத்தை கொடுக்கற அளவுக்கு இந்த பாஞ்சகன்யம் மூலம் நமக்கு நல்ல தெளிவான அறிவு நமக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கறதுனால இதன் மூலமா ஆணுகூல்ய சங்கல்பம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பெரியவா சாய்க்கிறார். அதாவது பிரபத்தி அனுஷ்டிக்கிறவாளுக்கு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம், ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், இதெல்லாம் இதுல ஒன்னொன்னுத்திலயும் ஒன்னொன்னு ஒரு ஒரு விஷயத்தை வச்சு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஆக இந்த பாஞ்சசன்யத்தை கேட்டதன் மூலமா ஆணுகூல்ய சங்கல்பமானது சொல்லப்பட்டது. அதாவது பெருமாளுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டுமே பண்றது. பெருமாளுக்கு பாஞ்சசன்யம் பிடிக்கும், நல்ல ஞானம் நமக்கு அதன் மூலமா கிடைச்சு பெருமாளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுட்டு அதன்படி நம்ம தெளிவான அறிவோட அதை பண்ணணுங்கிறதுனால இந்த பாஞ்சசன்யத்தின் மூலமா ஆணுகூல்ய சங்கல்பமானது சொல்லப்பட்டது. சால பெரும்பறையே அப்படின்னா பெரும்பறை, அதாவது தப்பான விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து ஒதுக்கிடணும். அந்த பறைன்றது ஒரு சின்ன சின்ன கிருமிகள்லாம் இருந்தா கூட அழிச்சுடும்வா, அது வந்து கெட்ட விஷயங்களை அண்ட விடாது பறைன்ற சப்தமானது. அந்த மாதிரி பிராதிகூல்ய வர்ஜனம், நாங்க செய்யக்கூடாததை செய்ய மாட்டோம், செய்ய வேண்டியதை பெருமாளுக்கு பிடிச்சதை செய்யறது ஆணுகூல்ய சங்கல்பம், பெருமாளுக்கு பிடிக்காததை நாங்களும் செய்ய மாட்டோம்னு சொல்றது பிராதிகூல்ய வர்ஜனம். ஆக இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணாம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு ஒரு சப்தமானது, அந்த சப்தத்தின் மூலமாகவே நமக்கு அதை உணர்த்தது, இதெல்லாம் பெருமாளுக்கு பிடிக்காது, இதை கெட்ட சேர்க்க கூடாதுன்னு சொல்ற விஷயமா இந்த சால பெரும்பறையேவ எடுக்கிறான்னு பெரிய வியாக்கியான். பல்லாண்டு சேர்ப்பாரே, பல்லாண்டு சேர்ப்பவர்கள்லாம் வந்து தங்களுக்குன்னு ஒரு பிரயோஜனத்துக்காக இதெல்லாம் சொல்றதே கிடையாது. எதுக்கு சொல்றா அப்படின்னா, பெருமாளுக்கு இந்த பல்லாண்டு சேர்க்கறதுனால பெருமாள் இன்னும் பல நூற்றாண்டு அடுத்தடுத்து தலைமுறைகளுக்கு அவரோட பிரபாவமானது தெரிய வருங்கிறதுனாலையும், பெருமாளுக்கு கண்ணச்சல் பற்றக்கூடாதுங்கிறதுனாலையும், ஒரு பலனை எதிர்பார்க்காம பல்லாண்டு இசைக்கிறவா இருக்கிறதுனால இந்த பதத்தின் மூலமா பல தியாகம், அதாவது எந்த ஒரு வேலையை பண்ணாலும் அதனுடைய பலன் அப்படிங்கறத பெருமாளுக்கே சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கறதும் பல்லாண்டு இசைப்பார் மூலமா தெரியப்படுத்துறார். கோல விளக்கு அப்படின்னா ஸ்திரமான ஞான விளக்கின் மூலமாக நமக்கு மகாவிஸ்வாசம் காட்டப்படுகிறது. அதாவது இந்த விளக்குங்கிறது ஒரு ஜோதிஷ் ஞான விளக்கு, சோ அதனால நமக்கு என்ன தெரியறது, எப்ப எப்பவும் நம்ம பெருமாளை சேர்ந்தவா, பெருமாள் கிட்டதான் நம்ம எப்பவுமே இருக்கும், விளக்குன்றது எப்பவுமே பெருமாள் கிட்ட இருக்கும், நம்மளோட ஞானம்ன்ற அந்த மகாவிஸ்வாசமானது எப்பவுமே பெருமாள் கிட்ட இருக்கணும்னு குறிப்பிடுற விஷயமா கோல விளக்கே. கொடியே அப்படின்னா கார்பண்யம் சொல்லப்படுறது, அதாவது கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனம்னு நம்மளால தனியா நம்மளால நிக்க முடியாது. அதுக்கு நமக்கு சக்தியே கிடையாது. நம்ம எப்பவுமே பெருமாளையே அண்டி இருப்பவன்கிறதுனால, பெருமாளை சுத்தியே நம்ம வளர்றோங்கிறதுனால கொடியின் மூலமா கார்பண்யமானது சொல்லப்படுறது. விதானம் அப்படின்னா பெருமாளோட திருமேனி எப்படி மழையில வெயில்ல பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாப்பானதா ரக்ஷகம் மிகுந்ததா இருக்கிறதோ, கோப்தா ரக்ஷகம் அப்படின்றதுனால பெருமாளே நீயே எங்களுக்கு கோப்தாவாக இருக்கணும் அப்படின்னு வரிப்பது போல ஆனது அப்படின்றதுனால கோப்திருத்வ வர்ணம் இதன் மூலமா சொல்லப்பட்டது. ஆக ஒரு பிரபன்னனுக்கு வேண்டிய முக்கியமான விஷயமான பிரபத்திக்கு அங்கமான ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம், கோப்திருத்வ வர்ணம் எல்லாத்தையுமே நமக்கு பெருமாள் தான் கொடுக்கணும். அதனாலதான் கடைசியா முடிக்கும் போது அருள் அப்படின்னு அவன் கிட்டயே ஆண்டாள் நாச்சியார் வேண்டா. ஆக இதன் மூலமா பிரபத்திக்குண்டான அந்த அங்கங்களை நமக்கு சொல்லி கொடுக்கறா. இது ஏதோ ஒரு நோன்புக்காக இது குடு அது குடுன்னு அவ கேக்குறான்னு இல்ல, அதோட சுவாபதேசம் பிரபத்திக்கு வேண்டிய அத்தனை அங்கங்களையும் எங்களுக்கு கொடுப்பாயாகனு பெருமாள் கிட்ட நேர விஜாபிக்கிற ஸ்லோ பாசுரமா இத நமக்கு கொடுத்திருக்காடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.